ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஹ. ஷத்யந்தலக்ஷ்மாமணீந்த்ருதயாவலம்பம் தத்பாதலப்தநிகமாந்த விசுத்தபோதம் ஆத்ரேயகோத்ர விமலாத்விஜ தேசிகேந்தும் ஸ்ரீராஜகோபம் அனகம் குருமாஸ்ரயாமஹ. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாதயுக்ம சரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருத பூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோர் அர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபையா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிம் அபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதாச்சிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. வந்தே தம் யமினாம் துரந்தரமஹம் ஆனந்தகார பரிபந்தினாம் நிஜதிருஷாரந்தானமிந்தானயாதத்தம்யேனதயாசுதாம்புனிதினா பீத்வாவிஷுத்தம்பயஹ காலேன கரிஷைலகிருஷ்ணஜலதஹ காங்க்ஷாதிகம் வருஷதி தேவாதினாதகமலாபதனேஷபூர்வாம் தீப்தாந்தராம் உக்லபூஷணநாதமுக்கியைஹி ராமானுஜப்ரபிருஷதிபரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்கிமஹம் ப்ரபத்யே. தேசிகா டெய்லியில் சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை அனுபவிச்சுண்டு வரோம். அந்த கிரமத்தில் ஏற்கனவே சுவாமி தேசிகனுடைய திருவவதாரம், சுவாமி தேசிகனுடைய வித்யாபியாசம், அப்புறம் சுவாமி தேசிகனுக்கு நடாதுரம்மாள் பண்ண அனுகிரகம், இந்த சரித்திரங்கள்லாம் ஏற்கனவே நம்முடைய மேலப்பழந்தை ஸ்ரீனிவாசவரதன் சுவாமி ஏற்கனவே உபன்யாசம் அனுகிரகித்தார். அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை இப்போ நாம் அனுபவிப்போம். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் தன்னை சொல்லிக்கச்சே விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அதாவது விம்சத்தியப்தே 20 வயசுலேயே விஸ்ருத நானாவித வித்யா எல்லா வித்தியையும் கற்றுட்டார். எல்லா சித்தாந்தங்களையும் அப்புறம் வேதாந்த காலக்ஷேபங்களையும் ரகசியார்த்தத்தையும் தன்னுடைய மாத்துளரான ஸ்ரீ அப்புள்ளாரிடத்தில் அதிகரித்தார். அப்புள்ளாருக்கு வாதியம்சாம்புவாகர்னு திருநாமம். அவரிடத்திலேயே 20 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் அதிகரித்தார். நம் திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா 30 வாட்டி தன்னுடைய ஆயுட்காலத்தில் 30 வாட்டி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சாராம் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லிக்கிறார். சங்கல்ப சூரியோதயத்தில் தானே சொல்லிக்கிறார். இப்படியாக சுவாமி தேசிகன் 20 திருநக்ஷத்திரத்திலேயே சகல வித்யா பாரங்கத்தராக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுக்கு திருமங்கை என்ற பெண்ணோட விவாகம் சாஸ்திர விகிதமான முறையில் பெரியவாள்லாம் பண்ணி வச்சா. விவாகத்துக்கு அப்புறம் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருந்தார் சில காலம். அப்போ ஒரு நாள் அவருடைய மாத்துளரும் ஆச்சாரியருமான ஸ்ரீ அப்புள்ளாருக்கு வயோதிகத்தின் காரணமாக திருமேனியில் நோவு சாத்தின்ட்டார். அப்போ சுவாமி தேசிகனை கூட்டு அனுப்பிச்சார். சுவாமி தேசிகன் வந்தப்போ சுவாமி அவருக்கு தான் ஆராதித்து வந்ததான அப்புள்ளார் ஆராதித்து வந்ததான ஸ்ரீபாஷ்யகாரருடைய பாதுகைகளையும் திருவாழி திருச்சங்கு திருவிலச்சனைகளையும் பிரசாதித்து மேற்கொண்டு இந்த எம்பெருமானா தரிசனத்தை நீதான் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். ஸ்ரீ அப்புள்ளாரே கருடனுடைய கருத்மானுடைய அவதாரம்னு சொல்றது. அவர் இந்த கருட மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ணிட்டு நடுநாட்டு திருப்பதியான திருவேந்திரபுரத்துக்கு நீ போகணும், திருவேந்திரபுரத்தை சித்தி கஷேத்திரம்னு சொல்றது. சித்தி கஷேத்திரம்னா மலை நதி பகவத் சந்நிதி இது மூணும் சேர்ந்தா அதுக்கு சித்தி கஷேத்திரம்னு சொல்றா. அங்கே பண்ற காரியங்கள்லாம் சீக்கிரமாகவே சபலமாகும், கர்மாக்கள்லாம் சீக்கிரமாகவே பலங்களை கொடுக்கும். இதனால சித்தி கஷேத்திரம்னு பேரு. அந்த சித்தி கஷேத்திரமான திருவேந்திரபுரத்துக்கு போய் அங்கே ஔஷதாத்ரின்னு ஒரு மலை இருக்கு, பெருமாள் நதிக்கு எதிர மேலே ஔஷதாத்ரின்ற மலை இருக்கு. அந்த மலையில கருட மந்திரத்தை நீ ஆவர்த்தி பண்ணிட்டு வா, உனக்கு எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் சுவாமி தேசிகனும். அப்படியே பண்றேன்னு அப்புள்ளார்கிட்ட சாதிச்சார். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு ஸ்ரீ அப்புள்ளார் சில நாள் கழிச்சு திருநாடு அலங்கரிச்சார். அந்த சமயம் சுவாமி தேசிகன் திரு அப்புள்ளாருடைய குமாரரை கொண்டு அவருக்கு சரம கைங்கரியங்கள்லாம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அப்புள்ளார் ஆக்ஞியை மேலிட்டு சுவாமி தேசிகன் நடுநாட்டு திருப்பதியான திருவேந்திரபுரத்துக்கு எழுந்தருளினார். திருவேந்திரபுரத்தில் ஸ்ரீ செங்கமலநாச்சியாரையும் அடியவர்க்கு மையனாகிய தெய்வநாயகனும் தெய்வநாயகனையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கே எதிர மலையில் ஒரு நிசிம்மன் சந்நிதி, அந்த நிசிம்மன் சந்நிதி பக்கத்தில் ஒரு அஸ்வத்த விருட்சம், அஸ்வத்த விருட்சம்னா அரசமரம்னு, அந்த அரசமரத்தின் அடியில் உட்கார்ந்துண்டு ஹைகிரீவ ஸ்ரீ கருட மந்திரத்தை ஆவர்த்தி பண்ண ஆரம்பித்தார். கருட மந்திரத்தை பிரதி தினமும் ஆவர்த்தி பண்ணிட்டு வந்தார். ஒரு நாள் இவருடைய மந்திர ஜபத்தினால பிரசன்னனான கருத்மான் ஸ்ரீ தேசிகனுக்கு பிரத்யக்ஷமானார். பிரத்யக்ஷமானப்போ சுவாமி தேசிகன் எனக்கு ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசிக்க வேணும்னு பிரார்த்தித்தார். அப்போ கருத்மான் ஹைகிரீவ மந்திரத்தை ஸ்ரீ தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு யோக ஹயக்ரீவ மூர்த்தியை சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகித்தார். இந்த யோக ஹயக்ரீவ மூர்த்தி இப்பயும் திருவேந்திரபுரம் பெரிய பெருமாள் மூலவர் சன்னதியில் போனால் உற்சவருக்கு இடது பக்கமாக கீழ் இருப்பார். இது சுவாமி தேசிகன் பின்னாளில் தானே ஆராதிச்சுட்டு வந்ததான மூர்த்தி. அந்த மூர்த்தியை ஸ்ரீ கருத்மான் சுவாமி தேசிகனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அனுகிரகித்தார். இந்த விஷயம் சுவாமி தேசிகனுடைய வைபவ பிரகாசிகின்றதான கிரந்தத்தில் இருக்கு. பெரிய பங்காரத் சுவாமின்றவர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தில் இந்த விஷயம் இருக்கு. கருத்மான் தான் இந்த யோக ஹைகிரீவ மூர்த்தியை சுவாமி தேசிகனுக்கு பிரசாதித்தார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அந்த ஹைகிரீவ மூர்த்தியை ஆராத்திய தெய்வமாக வச்சுண்டு பிரதி தினமும் இதே மாதிரி ஹைகிரீவ மந்திரம் கருடன் உபதேசித்ததான ஹைகிரீவ மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணிட்டு வந்தார். அப்படி தபஸ் பண்ணிட்டு வந்த காலத்தில் ஆறு மாதங்கள் கழித்து ஹைகிரீவன் அவருக்கு பிரத்யக்ஷமானார். இங்கே ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், சாதாரணமாக தபஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படின்னா எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அதே சிந்தனையோட பல்லும் பகலும் வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வேற எந்த ஒரு காரியங்களும் இல்லாம பெருமாளையே தியானம் பண்ணிட்டு சதா சர்வ காலமும் யமனியம உபாசனங்கள் இந்த மாதிரியான இந்த அஷ்டவித யோகத்தினுடைய சேர்ந்ததான தபஸ் தான் நமக்கு தெரியும். ஆனா சுவாமி தேசிகன் அந்த மாதிரி உக்ரமான தபஸ் பண்ணல. சுவாமி தேசிகன் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணிண்டு அதுக்கப்புறம் அந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் போக மிச்ச சமயத்துல இந்த ஹயக்ரீவ மந்திரத்தையும் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ கருட மந்திரத்தையும் ஆவர்த்தி பண்ணி தபரூபமாக ஆவர்த்தி பண்ணின்னு வந்தார். நம் சரித்திரங்கள்ல ரிஷிகள் பண்ற மாதிரி தபஸோ பூர்ணமா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 மணி நேரமும் தபஸே, வேற எந்த ஒரு காரியமும் வச்சுக்காமல் ரிஷிகள் பண்ண மாதிரி தபஸோ, இல்லை நாம் இதிகாசங்களில் பார்க்குற மாதிரி ராவணன் ஹிரண்யகசிபு இவெல்லாம் பண்ற மாதிரி தபஸ், உக்ரமான தபஸ், ஒரு காலில் நின்றுண்டு மேலே கை கோப்பின்னு அந்த மாதிரி தபஸ், உக்ரமான தபஸ்லாம் கிடையாது. சுவாமி தேசிகன் தன்னுடைய நித்தியானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அது கூடவே கிடைச்ச அவகாசத்தில் ஹயக்ரீவனுடைய மந்திரத்தை தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருந்த காலத்தில் 6 மாசத்தில் ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமானார். இது சுவாமி தேசிகனுக்கே உண்டானதான ஒரு தனிப்பட்ட ஏற்றம். சுவாமி தேசிகனுக்கு தனிப்பட்ட ஏற்றங்கள் நிறையா உண்டு, அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். சுவாமி தேசிகன் 6 மாசத்தில் இந்த தபஸை முடித்து ஸ்ரீ ஹயக்ரீவனை பிரத்யக்ஷமாக்கின்றார். இந்த மாதிரி 6 மாசம் தபஸ் பண்ணி ஒருத்தர் பெருமாளை பிரத்யக்ஷமாக்கின்றார் அப்படின்றது சரித்திரத்துல பார்த்தா துருவனவான் சொல்லலாம். துருவன் ஸ்ரீமத் பாகவதத்துல துருவனுடைய சரித்திரம் வரும். அவன் ஆறே ஆறு மாசத்துல பெருமாளை, ஆனா அன்னாகாரம் இல்லாமல், அன்னாகாரம் தூக்கம் எதுவும் இல்லாமல் ஆறு மாசம் தபஸ் பண்ணி அவன் பிரத்யக்ஷமா அவனுக்கு பெருமாள் பிரத்யக்ஷமானார். ஆனா சுவாமி தேசிகன் அப்படிலாம் இல்ல, அனாயாசமா துருவனோடய ஒருபடி மேல அனாயாசமா சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமானார். இப்படியாக யாரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் பெருமாளை ஆறே மாசத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ணார் ஒருத்தருக்கு அப்படின்றது யாருக்கும் கிடையாது. நம்ம சுவாமி தேசிகனுக்கே உண்டாதமான ஒரு நிரதிசயமான ஏற்றம் அது. இப்படி சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமான உடனே அவருக்கு தன்னுடைய முகத்திலேருந்து மினிசிருத்தமான லாலாமிருத்தத்தை அனுகிரகம் பண்ணார் ஹயக்ரீவன். அந்த லாலாமிருத்தத்தை சுவாமி தேசிகன் பானம் பண்ணார். அமிர்தமா அந்த அமிர்த பான லாலாமிருத பானத்தை பண்ண அப்புறம் ஏற்கனவே சுவாமி தேசிகன் சகல வித்யா பாரங்கத்தராக எழுந்தருளியிருந்தார். அதுல இப்போ ஹயக்ரீவனும் பிரத்யக்ஷமான அப்புறம் அவருடைய தேஜஸும் பாண்டித்யம் நிரதிசயமாயிடுது. வேற யாரும் இதுக்கு முன்னாடி நபூதோன பவிஷ்யதின்னு சொல்லக்கூடியதான அளவுக்கு அவருக்கு வித்தியில நிஷ்டையும் பாண்டித்யமும் ஸ்ரீ ஹயக்ரீவனோட அனுகிரகத்தினால கிடைச்சது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவன் விஷயமாக ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தையும் அதுக்கப்புறம் தனக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ண அந்த உபதேஷ்டாவான ஸ்ரீ கருத்மான் விஷயமாக கருட பஞ்சாசத்துன்ற ஸ்தோத்திரத்தையும் அனுகிரகிச்சார். இந்த கருட பஞ்சாசத்தில் சொல்லச்சே அழகா ஒரு விஷயம் சாய்க்கிற பலஸ்ருதியில சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனதம் வினதானந்தனம் நந்தைஷ்யன் கிருத்வா மௌலோ ததாஜ்ஞாம் கவி கதக கதா கேசரி வெங்கடேஷ அப்படின்னர். கிருத்வா மௌலோ ததாஜ்ஞாம், அதாவது கருத்மான் இவரை ஆக்ஞாபிச்சாராம் இந்த மாதிரி என் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு ஆக்ஞாபிச்சாராம். அந்த ஆக்ஞாபிச்சதான அதை அந்த ஆக்ஞியை தன்னுடைய சிறமேல் கொண்டு அத்தனோத வினதானந்தனம் நந்தைஷ்யன், வினதானந்தனம்னா வினதையனுடைய குமாரர் வைணதையன், அவரை நந்தைஷ்யன் அவரை சந்தோஷிப்பிக்கிறதுக்காக கிருத்வா மௌலோ ததாஜ்ஞாம் கவி கதக கட்டா கேசரி வெங்கடேஷ அப்படின்றதாக இந்த கருத்மான ஆக்ஞியை கொண்டு இந்த கருட பஞ்சாசத்துன்றதான ஸ்தோத்திரத்தை அனுகிரகிச்சார். இந்த கருட பஞ்சாசத்துன்றதான ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கருட பஞ்சாசத்துன்றதான ஸ்தோத்திரத்துல ஸ்ரீ அப்புல்லா தனக்கு உபதேசிச்சதான அந்த கருட மந்திரத்தை உள்ளடக்கி, இந்த கருட மந்திரத்தினுடைய அக்ஷரங்களை உள்ளடக்கி இந்த கருட மந்திர ஸ்வரூபமாகவே பண்ணப்பட்டதான ஒரு கிரந்தம் இந்த கருட பஞ்சாசத்துன்றதான ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரமும், ஹயக்ரீவ மந்திரத்தில் இருந்த அக்ஷரங்களை உள்ளடக்கி ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்ன்றதான கிரந்தத்தை நமக்கு சுவாமி தேசியன் அனுகிரகம் பண்ணார். அதை தான் நாம் இன்னைக்கெலாம் அனுசந்தானம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தை பெற்ற சந்தோஷத்தோடு ரொம்ப துறையோட கீழே எழுந்தருளி ஸ்ரீ செங்கமலநாச்சியாரையும் அரியவர்க்கு மையனையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு சில காலம் சுவாமி தேசிகன் திருவேந்தூர்ன்றதான அந்த க்ஷேத்திரத்திலே எழுந்துருளி இருந்தார். இந்த வைபவத்தை குறிக்கிற மாதிரி சுவாமி தேசிகன் கருத்மானை பிரத்யக்ஷம் பண்ணதும் ஹயக்ரீவனை பிரத்யக்ஷம் பண்ணதுமான இந்த சரித்திரத்தை இன்னிக்கும் நாம் எப்படி செய்விக்கலாம்னு பார்த்தா, அதைதான் திருவேந்திரபுரத்தில் புரட்டாசி சவணத்தன்னைக்கு மகோத்சவமாக ஏற்படுத்தி வச்சிருக்கா. காத்தால புரட்டாசி சவணத்தன்னை சுவாமி தன்னுடைய திருநக்ஷத்தருடைய இன்னைக்கு காத்தால ரத்னாங்கி சாத்தேண்டு கண்ணாடி அறையில் ஏழிருப்பார். அப்போது சுவாமி தேசிகனுக்கு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எச்சி திருப்பாவை கோஷ்டியும் அப்புறம் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணதான வைஷ்ணவ தினசரி திருச்சின்னமாலை பன்னிருநாமும், அதாவது அதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய நித்திய கர்மானுஷ்டானம் எப்படி ஆகுமோ அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். வைஷ்ணவ தினசரி அனுசந்தானமும் பன்னிருநாமும் திருமன் சாத்தி இருக்கிறதான சேவையும் நடக்கும். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் மலைக்கு திருமலைக்கு எழுந்தருளி உபனிஷத் கோஷ்டியோடு திருமலைக்கு எழுந்தருளி அங்கே இப்போ ஹயக்ரீவன் சன்னதிக்கு நேர் எதிர இருக்கிறதான நாலு கால் மண்டபத்தில் சுவாமி தேசிகன் இறங்கிடுவார். இறங்கின அப்புறம் திருப்பாவ சாத்து முறை அப்புறம் விசேஷமான சுவாமி தேசிகனுக்கு ஹைகிரீவனுடைய அருளப்பாடு, மாலை பரிவட்டம், தீர்த்தம், சடாரி முதலான மரியாதைகள்லாம் சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவம் அனுகிரகம் பண்ணுவார். அந்த தபஸ் பண்ணி எப்படி சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணாரோ அதே மாதிரி அதை அன்னைக்கு நம்மளால் நேரில் சேவிக்க முடியாது, அதை இன்னைக்கு நாம் நேரில் போய் சேவிக்கிறோம். புரட்டாசிரவணத்தன்னைக்கு காத்தால இந்த அனுகிரகங்கள்லாம் பெருத்துண்டு சுவாமி தேசிகன் மலையிலிருந்து இறங்குவர். நாம் ஏற்கனவே பார்த்தோம், சுவாமி தேசிகன் ஏற்கனவே எல்லா வித்தியைகளையும் கரைத்து குடித்தவராக இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் கிடைச்ச அப்புறம் ரொம்ப நிரதிசயமான தேஜஸ் வந்துடுத்துன்னு பார்த்தோம். அதே மாதிரி தேஜஸோட ஸ்ரீ ஹயக்ரீவன் அனுகிரகித்ததான பிரசாதத்தெல்லாம் சுவீகரிச்சுண்டு மலையிலேருந்து சுவாமி தேசிகன் புரட்டாசிரவணத்தன்றைக்கு ரத்னாங்கி சாத்திண்டு கீழே இறங்குவர். இந்த சேவையை பெரியவாள்லாம் ரொம்ப ஸ்லாகித்து சொல்ற வழக்கம். பெரியாண்டவன் தன்கிட்ட பரசமர்ப்பணம் பண்ணிக்க வரவாட இந்த சேவையை போய் நீங்க சேவிச்சுட்டு வாங்கோ, இதுக்கு படியிறக்க சேவைன்னு பேர். இந்த அருளப்பாடுலாம் ஆனப்புறம் சுவாமி தேசிகன் அந்த மலை படிக்கட்டிலிருந்து கீழே இறங்குற சேவை அந்த உற்சவ சமயத்துக்கு படியிறக்க சேவைன்னு பேரு. அந்த படி இறக்க சேவையை எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் பரதமர்ப்பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாயிச்சார விஷயம். இது நிறைய ஆச்சாரியால் இந்த வழக்கத்தை கொண்டிருந்தா பிராச்சீனத்துல. பரதமர்ப்பணத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் இந்த ஹயக்ரீவன் அனுகிரகத்தை பெற்றுண்டுக்கு இறங்குறதான அந்த சேவை, அந்த வைபவமான அந்த சன்னிவேஷம், எல்லா மொத்த ஸ்ரீ வைஷ்ணவாலும் அங்கே குழுமி இருந்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில சுவாமி தேசிகன் மலையிலிருந்து கீழே இறங்குற அந்த சன்னிவேஷம், வாத்திய கோஷங்கள் என்ன, வேத கோஷங்கள் என்ன, அப்படி மகத்துவமாக நடக்கிற இந்த சேவையை எல்லாரும் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாளாம். பழைய நாளில் பரநியாசத்துக்கு பரதமர்ப்பணத்துக்கு முன்னாடி இந்த சேவையை சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப உத்தேசியமான சேவை. இன்னைக்கும் எல்லாரும் சேவிக்கிற மாதிரி சுவாமி தேசிகன் இந்த உற்சவத்தை ரொம்ப வைபவமாக நடத்தின்னு இருக்கார். அதை எல்லாரும் அவசியம் சேவிக்கணும். இப்படியாக இன்னைக்கு நாம் சுவாமி தேசிகன் பெற்றுண்டதான அனுகிரகம், ஹயக்ரீவன் இடத்துலையும் கருட்மான இடத்துலையும் பெற்றுண்டதான அனுகிரகம் வரைக்கும் இந்த சரித்திரத்தை அனுபவித்தோம். இதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்ரீ தேவநாதன் தேசிகனை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு ரொம்ப வைபவமான கதை சரித்திரம் இருக்கு, அதை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிப்போம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் திருவேந்திரபுரத்தில் ஏழு இருக்கச்சே பண்ணதான கிரந்தங்கள் என்னென்ன அப்படின்றதையும் அடுத்த உபன்யாசத்தில் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.